சொல்லி அழகி விலகி கலகட்டி போறவளே இருடி திருடி அழகூட்டித்தான் நகரும் அரளி நொறதள்ளி போனே வெக்கம் கொரடி ஓ வயசத்தான் தித்திப்பா தின்ன உசிரத்தான் கத்தி சொன்னே பொட்ட கோழி அழகில என்ன கொத்தி அலையிற விட்டா கொஞ்சம் பொழைக்கிற விடுடி முட்டை போட்டு மனசுல கண்ண தூக்கி எறிகிற திட்டா எட்டி செதறுற எரளி சொழலி அழகி கலகி கலகட்டி போறவள இருடி திருடி கெடமாட்டுக்கு வனவா அழலி வெத போட்ட காட்ட திங்க குடுடி நீ மனசோட கல்வெட்டா நின்ன கண் வெட்டா வெட்டி கொன்ன கோழி அழகில என்ன கொத்தி அலையிற விட்டா கொஞ்சம் பொழைக்கிற விடுடி முட்டை ஓட்டு மனசுல கண்ண தூக்கி எறிகிற திட்டா எட்டி செதறுற எரளி சுழலி இது லவ்னு உனக்கு தெரியலையா என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாதா அள்ளி வளருது நித்தம் காதல வண்டு காதல கத்தும் புழங்குற வண்டு புழுங்குது முத்தம் பூவுல தத்தி தாவுற சத்தம் பொழியுது தேனு கனவுல மாட்டி குழம்புன மீனு முழிச்சதும் தப்பிச்சா பொட்ட கோழி அழகில என்ன கொத்தி அலையிற விட்டா கொஞ்சம் பொழைக்கிற விடுடி முட்டை ஓட்டு மனசுல